அத முழுசா தருவேனே அம்பல கழக வேலை செய்யும் கேப்ல கால் பண்ணி நான் கொஞ்சம் வேணு ஒண்ண பெத்த ஏ அத்த மாமனா தன்னை பூச பண்ணுவேனே மரண மொக்க நீங்கெல்லாம் போட்டாலும் நல்ல வாய் விட்டு சிரிப்பேனே ஒரு வாட்டி ஓகே சொல்லி பாருதான் உனக்கே எழுதித்தாரு போகாதடி தள்ளி தள்ளி வாய் இஸ் வலிச்சிங் சொல்லி சொல்லி வாடியே தமிழ் செல்வி டேக் யூ ஷாப்பிங் டு த நல்லி நீ போகாதடி தள்ளி தள்ளி.